பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே உத்தமி உன் பேர்தானே ஒரு நந்தவன போதானே புது சந்தனமும் நீதானே முத்துமணி மால பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட சுட்டியாடும் உச்சந்தலையில் ஒட்டு வச்சதா